விக்னேஷ் வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். இதில் வந்து பாக்கு பற்றி கேட்டிருக்கீங்க. பாக்கும் வந்து தென்னையும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பயிர் செய்யணும். ரெண்டுக்கும் வந்து எந்த வித பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது, ஆனால் இடைவெளியில் மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இப்போ தென்னைக்கு வந்து நம்ம வந்து 32 அடி, ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் 32 அடி இடைவெளி கொடுக்கணும்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னை வளர்ந்து வரும்போது ஒரு தென்னையும் இன்னொரு தென்னையும் இடிக்காமல் இருக்கும். அதாவது ஒரு ஒரு மரமும் இன்னொரு மரமும் இடிக்காமல் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அது வந்து ஆரோக்கியமாக வளரும். மற்றபடி வந்து அணில் போன்ற இதெல்லாம் வந்து ஒரு மரம் விட்டு இன்னொரு மரம் தாவ முடியாத அளவில் இருக்கும். அப்படிங்கிறப்போ மகசூல் வந்து நம்மளுக்கு குறைபாடு இருக்காது. இதே கான்செப்டை தென்னைக்கு 32 அடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக பாக்குக்கு வந்து நீங்களே பாருங்கள். ஒரு பாக்கோட மட்டையும் அடுத்த மரத்து அடுத்த அடுத்து வைக்கக்கூடிய பாக்கு மரத்தோட மட்டையும் வந்து இடிக்காத அளவில் இருக்கணும். அது எவ்வளோ அடி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே வந்து தீர்மானம் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கணும் அந்த அளவில். இப்போ தென்னைக்கு நம்ம 32 அடி இன்னும் சொல்கிறோம், பாக்குக்கு வந்து எந்த அளவுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து இடைவெளி கொடுத்துருங்க. மற்றபடி வந்து பராமரிப்பு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா, தென்னைக்கு இருக்கக்கூடிய அதே பராமரிப்பு முறை தான் வந்து பாக்குக்கும். நம்ம தென்னைக்கு வந்து நிறையா முகநூலில் நிறையா பதிவுகள் போட்டிருக்கோம். தென்னையை வந்து எப்படி வந்து காப்பாற்றுறது, எப்படி வந்து தென்னைக்கு வந்து நீர் மேலாண்மை பண்ணுறது, இந்த குழி எடுக்கிற முறையெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பற்றி லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே போடுறேன், அதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் எதுவும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த குரூப்லேயே கேளுங்கள். நம்ம அதை வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஐயாவும் இருக்கிறாங்க, தெளிவுபடுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.